ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள், நீங்கள் கொலைஞராகவோ, திருடராகவோ, தீமை செய்பவராகவோ, பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. தலையிடுபவராக இருப்பதால் வந்தவையாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். There is a suffering like that. இப்படிப்பட்ட துன்பங்கள் உண்டு. By our own evil action, suffering is coming. நம்முடைய கொடிய எண்ணங்கள் செயல்களினால் துன்பங்கள் வரக்கூடியது உண்டு. And we cannot escape that. அதிலிருந்து நாம் தப்ப முடியாது. Those who are indulging in evil things, they have to bear the consequences. நாம் பல வகையான கெட்ட பழக்கங்களிலோ கெட்ட எண்ணங்களிலோ நாம் மூழ்கி இருந்தோம் என்றால் அதனால் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து தப்ப முடியாது. Very many people who have come here are not included in this first category. அநேக மக்கள் இது கூறப்பட்ட பட்டியலில் இல்லாமல் இருக்கலாம். Still we are suffering. இருந்தாலும் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். Then in what category we come? எப்படிப்பட்ட பட்டியலில் நாம் வருகிறோம்? There is another category. இன்னொரு பட்டியல் உண்டு. 2 Corinthians 7:10. இரண்டாவது கொரிந்தியர் 7:10. 2 Corinthians 7:10. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். உங்களுக்கு எந்த இழப்பையும் வருவிக்கவில்லை. இதில் வருத்தப்படுவது ஒன்றுமில்லை, ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். 7:10. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனம் மாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மனமாற்றம் கிடைக்கிறதுக்காக ஒரு துக்கம் வருது. மனமாற்றம் வருவதற்கான ஒரு துக்கம், அது ஆண்டவர் கொடுக்கிறது. இது இறைவன் கொடுக்கிறது. There is no need of any regret about that. இதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. And it will happen in everybody's life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நிகழக்கூடியது. It is willed by God. இது இறைவனுடைய சித்தம். And there is no escape. இதிலிருந்து நாம் தப்ப முடியாது. Because we all of us are born sinners. நாம் பாவத்தில் பிறந்தோம் ஆதலால் we refuse to go in the way God wants us to go. இறைவன் எப்படி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன்படி நாம் செல்வதில்லை. Therefore in order to correct us, God sent suffering into our life. எனவே நம்மை வழிப்படுத்த முறைப்படுத்த இறைவன் துன்பத்தை அனுப்புகின்றார். And whenever those people think about committing sin, அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்ய எத்தனைக்கும் பொழுது at once they will remember the suffering that God has given to them. உடனே அவர்களுக்கு தாங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் ஞாபகத்துக்கு வரும். Therefore they will keep away from sin. எனவே பாவத்திலிருந்து அவர்கள் விலகி இருப்பார்கள். That is very essential. அது மிக மிக தேவையானது. Therefore it is God will the suffering. இது இறைவன் விரும்புகின்ற துன்பம். Any man who drinks alcohol one day his internal organs will be damaged and the doctors will tell நோ மோர் ட்ரிங்கிங். ஒருவன் தொடர்ந்து மது அருந்தக்கூடியவனாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடியது அவனுடைய உள் உறுப்புகள் எல்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் பொழுது மருத்துவர் கூறுவார், இனி நீ மதுவை தொடக்கூடாது என்று சொல்லுவார். It is intervention of God. இது இறைவன் நம் உள்ளே புகுகின்ற நேரம் சமயம். This is the second mode of suffering. இது இரண்டாவது வகையான துன்பம். There is a third mode of suffering. மூன்றாவது வகையான துன்ப வகை. You have repented and leading a good life. நீங்கள் மனம் மாறி புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றீர்கள். Still sufferings are coming. இருப்பினும் துன்பம் நம்மை தொடர்கிறது. What is the reason for that? அதற்கு என்ன காரணம்? Hebrews 12, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12 அதிகாரம் verse 7, திருவசனம். There is no need of reading there. He has to read from the mic. Otherwise nobody can listen that. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். 12:7. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? I stayed with a 75-year-old lady one day in her house. ஒரு 75 வயது மலிக்கத்தக்க ஒரு அம்மாவோடு நான் ஒரு நாள் தங்கியிருந்தேன். She had 2 sons and 1 daughter. அவருக்கு 2 மகன்கள் 1 மகள். 1 son is dead and gone. ஒரு மகன் இறந்து விட்டான். He had been an evangelist. அவர் ஒரு நற்செய்தியாளராக இருந்தார். The other son is in London. இன்னொரு மகன் லண்டன் நகரில் இருந்தார். He has married a Filipino girl. அவர் ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை மணம் முடித்தவர். They have now 3 children. அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றன. Now because of the anger of this young man, the wife divorced him. இந்த மனிதனுடைய கோபத்தினால் அந்த பிலிப்பைன்ஸ் பெண் இவனை விவாகரத்து செய்து விட்டார். Then he decided to marry another woman. எனவே இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினார். He informed his mother. அதை பற்றி தன் தாயிடம் சொன்னார். I am going to marry another woman. நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். Mother told him. அந்த அம்மா அவரிடம் சொன்னார். I will never allow you to step into my house. உன்னை நான் என்னுடைய வீட்டில் காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். Because I am afraid. ஏனென்றால் எனக்கு பயமாக இருக்கிறது. I am a 74-year-old woman. நான் ஏற்கனவே 75 வயதாகிய ஒரு பெண். In my past, whenever I have committed some sin, God has punished me. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நான் தவறு செய்திருந்தால், பாவம் செய்தால் உடனே இறைவன் என்னை தண்டித்து இருக்கிறார். Therefore, I will never allow you to come into my house. எனவே நான் உன்னை என் வீட்டில் நுழைய விட மாட்டேன். Because I am afraid. ஏனென்றால் எனக்கு பயமாக இருக்கிறது. There is such a thing like that. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதே என்று எனக்கு பயமாக இருக்கிறது. People going the wrong way, the Lord gives some correction. தவறான வழிகளில் செல்பவருக்கு இறைவன் தன்னுடைய திருத்துதலை கொடுக்கின்றார். It is written in the Bible. இது பைபிளில் உண்டு. There was one reverend sister. ஒரு மதிப்புக்குரிய அருட்சகோதரி ஒருவர் இருந்தார். After joining the convent, she began to have some kind of peculiar relation with some other men. மடத்தில் சேர்ந்த பிறகு அவர் இன்னொரு மனிதரோடு ஒரு கூடா நட்போடு இருந்தார். And she was going on for some time like that. ஒரு சில காலம் இப்படி ஓடிக்கொண்டிருந்தது. She had a brother priest. அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் குருவானவராக இருக்கிறார். One day the priest was beaten by the parishioners. இந்த குருவானவர் பங்கு மக்களால் ஒரு நாள் அடிக்கப்பட்டார். At once sister understood it is because of her sin it has happened. Udane inda sagodariki idu taan seidha thavarukaga avar thandikkapattar endru unarndar. Nobody told it. Yaarum sollavillai. But she understood it. Anal inda sagodari unarndar. That is the third degree of suffering. Idhaan moondravathu vagaiyana thunbam. When we stray away from God's ways, God's scolding us, punishing us, so that we may correct our life. ஆண்டவருடைய வழியிலிருந்து நாம் வழி தவறும் பொழுது, தடம் புரளும் பொழுது, இறைவன் நம்மை தண்டித்து திருத்துகின்றார் என்பதை உணர முடியும். Now there is the fourth degree of suffering. நான்காவது வகையான துன்பம். Jesus asked Peter. இயேசு ராயப்பரை பார்த்து கேட்டார், Do you love me more than all these? நீ என்னை இவைகளை விட அன்பு செய்கிறாயா? If you love me, feed my sheep. நீ என்னை அன்பு செய்வாயானால் என்னுடைய ஆடுகளை மேய். Feeding the sheep is a very difficult job. ஆடுகளை போஷிப்பது என்பது ஒரு கடினமான செயல். My brother had been a parish priest. என்னுடைய சகோதரன் ஒரு பங்கு தந்தையாக இருக்கிறார். He was a very good man. அவர் நல்ல மனிதர். Even then, in the parish, two people were creating problem for him. அப்படி இருந்தும் அந்த பங்கிலே இரண்டு பேர் அவருக்கு துன்பங்களை, கஷ்டங்களை அல்லது பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். One day he went and told the bishop, Bishop, trust, give a transfer to me from this parish. ஒரு நாள் அவர் ஆயரிடம் சென்று, ஆயரே எனக்கு இந்த பங்கிலிருந்து மாற்றம் கொடுங்கள் என்று கேட்டார். I am fed up with the two people. நான் இந்த பங்கிலே ஒரு ரெண்டு பேருடைய தொல்லை தாங்க முடியவில்லை. The bishop told him. ஆயர் அவரிடம் சொன்னார், You are fed up with the two people in a parish. நீங்கள் உங்கள் பங்கிலே ரெண்டு பேருடைய தொல்லை தாங்க முடியவில்லை என்று சொல்கிறீர்கள். I am fed up with too many people in the whole diocese. ஆனால் நான் இந்த மெட்ராஸ்ரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமானவருடைய தொல்லையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Therefore give me a transfer also. எனக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைத்தால், மாற்றம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். So those people who are working for God. எனவே இறைவனுக்காக பணி செய்யக்கூடியவர்கள், they have a lot of suffering in their ministry. அவர்களுடைய பணித்தளத்திலே பல வகையான துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் உண்டு. Those suffering which visit us because we do the work for God. இவைகள் எல்லாம் வருவதன் காரணம் ஏனென்றால் இவர்கள் இறைவனுக்காக பணி செய்கின்றதினால். And God is training each individual through suffering so that later in their life they may serve him. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் இப்படிப்பட்ட துன்பங்களினால் இறைவன் அவர்களை புடம் போட்டு அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. So each of us are being trained by God the Father so that one day we may serve him. எனவே இப்படிப்பட்ட துன்பங்களினால் நாம் புடம் போட்டப்பட்டு இறை தந்தைக்கு ஏற்ப நாம் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. One day, one man who has been preaching the gospel fell sick. ஒரு நற்செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியானவர் ஒரு நாள் நோய் வாய்ப்பட்டார். He had cancer in his both of his lungs. இரண்டு நுரையீரலிலும் அவருக்கு புற்றுநோய் வந்தது. People began to speak all bad things about him. மக்கள் அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். He had been leading a sinful life, that's why this thing has happened. இந்த மனிதன் நிச்சயமாக ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும், அதனால் தான் இறைவன் இவரை இப்படி தண்டித்து இருக்கிறார். Now the devil has got hold of him. இப்பொழுது சாத்தான் அவரை பிடித்துக் கொண்டது. So many charismatic people visited him. எத்தனையோ இந்த கரிஸ்மேட்டிக் சேர்ந்த குழுவினர் மக்கள் அவரை சந்தித்தார்கள். They prayed over him. அவர் மீது ஜெபித்தார்கள். And they gave a message. அவர்கள் ஒரு செய்தியை அவருக்கு கொடுத்தார்கள். When we pray for you, we find a coffin. நாங்கள் உம்மீது ஜெபிக்கும் பொழுது ஒரு சவப்பெட்டியை பார்க்கிறோம்.